Hey, mama, hey, mama, Maria, Maria. Hey, your umma, hey, your umma, Maria, Maria. Hey, வீடும் இவ வீடும் தூரம் இருக்கு, ரொம்ப பக்கம் என் தோட்டம் இருக்கு. மரியா, ஹேய் மாமா, ஹேய் மாமா, மரியா. சரிதா, வெடிப்போ வெடிதா. டேய் கண்ணா, நான் புதுசு. டேய் பண்ணா, நான் சொகுசு. அட தட்டு தட்டா, இப்போ லட்டு லட்டா நிக்குதே. குயிலோ புடிப்பேன், ஒரு தூண்டில் இரு மீன், ஒரு புல்லுக்கு ரெண்டு மான். வீடும் இவ வீடும் தூரம் இருக்கு, ரொம்ப பக்கம் என் தோட்டம் இருக்கு. மரியா.